நானா கானானா திருவோணம் மூலம் தான் கார்த்திகை தான் நட்சத்திர கூட்டங்கள் அங்கேதான் கை கெட்டும் தூரத்தில் வானந்தான் இந்த ராப்போதிலே ஒரு பூ பந்தல் தான் ஒரு கோடி கண்கள் வேணும் அதை காண இந்த ராப்போதிலே ஒரு பூ பந்தல் தான் ஒரு கோடி கண்கள் வேணும் அதை காண வண்ணம் எல்லாம் ஒன்னானால் அம்மம்மா அப்பப்பா வானம் எல்லாம் பொன்னாக மாறக்கூடும் வண்ணம் ஏழு ஏழும் சேர்ந்துதான் அழகு மனித ஜாதி இங்கு நூறு நூறும் சேர்ந்துதான் உறவு வாயும் வயிறும் ஒன்றேதான் வாழ்வும் தாழ்வும் ஒன்றேதான் ஏழு ஸ்வரங்கள் போல் கூடுங்களே ராகங்கள் ஒன்றேன தாளங்கள் ஒன்றேன தேச கீதத்தை பாடுங்களே ஒரே குரலில் கூவிடும் குயிலாவும் தானானா தீனானமோ நானா தானானா திருவோணம் மூலம் தான் கார்த்திகை தான் நட்சத்திர கூட்டங்கள் அங்கேதான் கை கெட்டும் தூரத்தில் வானந்தான் இந்த ராப்போதிலே ஒரு பூப்பந்தல் தான் ஒரு கோடி கண்கள் வேணும் அதை காண வண்ணம் எல்லாம் ஒன்னானாலம் அம்மா அப்பப்பா வானம் எல்லாம் பொன்னாக மாறக்கூடும் செழிப்பாகும் தோள்கள் காய்த்த தொழிலாளி கைகள் உழைக்கும் கைகள் மண்ணில் ஒரு வகையாக பானை செய்தவன் கைகள் வேதம் ஏதும் இல்லாமல் மேலும் கீழும் சொல்லாமல் வர்க்கம் ஒன்றென வாழுங்களே எல்லா கனவும் நனவாகும் எல்லார் வாழ்வும் வளமாகும் எண்ணம் ஒன்றென கூறுங்களே நாளை உலகம் நமக்காக தானான பந்தல் தான் ஒரு கோடி கண்கள் வேணும் அதை காண கூட்டங்கள் அங்கேதான் கை கெட்டும் தூரத்தில் வானம்தான்